தெரிஞ்சும் தள்ளி போக முடியல, வேற வழி தெரியல, நல்ல வழி கிடைக்கல. அவளுக்கு ஒண்ணு நான் தப்பும் தப்புல, கனவெல்லாம் வரதுல கண்ணா மூட துணிவில், கடவுள தொல்ல பண்ணி கதற தெரியல. எது சரி புரியல, இங்க தப்பு எது தெரியல, வளையிற நெளியிற ஆளா பிறந்து தொலையல. அவளுக்கு ஒண்ணு நான் தான் தப்பும் தப்புல.